தன்னொளி வெண்ணிலவோ, தன்னொளி வெண்ணிலவோ, தன்னொளி வெண்ணிலவோ, நற்கனி தந்திடு பேரமுதோ, தன்னொளி வெண்ணிலவோ, நற்கனி தந்திடு பேரமுதோ, அன்னமிதானோ நிலவானிலே ஆனந்தமாய் நான் காணமேயுதோ, தன்னொளி வெண்ணிலவோ. தினமிப்படி கண்டிடவோராவினில் தேடி ஆசையாய் முன்வருதோ, தினமிப்படி கண்டிடவோராவினில் தேடி ஆசையாய் முன்வருதோ, ஆசை பெருகுதே இவ்வெழில் ரூபத்தை, ஆசை பெருகுதே இவ்வெழில் ரூபத்தை, பூஜை எவ்விதம் செய்கிறதோ, தன்னொளி வெண்ணிலவோ, நற்கனி தந்திடு பேரமுதோ, அன்னமிதானோ நிலவானிலே ஆனந்தமாய் நான் காணமேயுதோ, தன்னொளி வெண்ணிலவோ. கணத்தினிலே நீ என்னை மயக்கவே களிமிஞ்சுது ஏன் காரணமோ, கணத்தினிலே நீ என்னை மயக்கவே களிமிஞ்சுது ஏன் காரணமோ, எனதாருயிரே இல்லற ஜோதியே, எனதாருயிரே இல்லற ஜோதியே, உனையடைந்திடும் நாள் வருமோ, தன்னொளி வெண்ணிலவோ, நற்கனி தந்திடு பேரமுதோ, அன்னமிதானோ நிலவானிலே ஆனந்தமாய் நான் காணமேயுதோ, தன்னொளி வெண்ணிலவோ.